శ్రీవాసరంగ ప్రకాల మునిత్రియాప్త లక్ష్మాప్త లక్షణ యదిద్ద యుగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూత మనర్గశీలం గోపాల దేశికమణిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావాప్త సత్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ వరద పదముఖే లక్ష్మణే నస్తబారం శ్రీ వాగీశాత్తుర్యం షడరుపి గజరాద్వేద చూడార్ఘమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం కలిభదన గురుం బ్రహ్మతంత్రం శ్రయామహానవ్య శ్రీరంగనాథాద్యానద్యాత్మగ్రంథభూత కాన్ పూర్వాచార్యాన్ అహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రాయ ప్రబదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగ భర్తుర్మాం అవ్యాధభయముద్రిత ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకోరకిట నేమ కటాక్షలీల శ్రీరంగ హర్మిదల మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజ మహిషీం శ్రియమాశ్రయామహా విహాగే నికమాంతార్య విష్ణుపాత సముద్రమాం రహస్యత్రయ సారాఖ్యాంతి శ్రోతస మకల్మషాం అవిజ్ఞాతం విజానతాం విజ్ఞాతం అవిజానతాం రహస్యత్రయ సారాఖ్యం పరం బ్రహ్మాస్తు మే హృది శ్రీరంగ దూపుల్ త్రివేంగడముడయాన్ ఆరొన్న సన్న పడమడిగిల్ ఓరొన్న దానే అమయాదో దారణయిల్ వాళ్వార్కు వాణేర పోమలవంబాడు వైశాఖే రోహిణీజాదం కాశ్యపాన్వయ భారదేహ ఇందుంసీ పుండరీకాం సంగోట్టి పూర్ణమహంబజే తత్వంగళెల్లాం అహవాళ్ అరివిత్ ముక్తి వళిదందాత్ మొయ్హళలే అత్తివత్தில் ஆராமுதமரா இருநிலத்தில் புன்னுரைத்தார் தாரமுதலா ஓதுவித்தார்த்தாம். தத்துவ மாத்திரிகை இல்ல இந்த ரகசியத்துல சுவாமி தேசிகன் என்னென்ன ஆழ்வாருடைய சீசூக்திகளை எடுத்து எப்படி உபயோகப்படுத்திருக்கார் அப்படிங்கிறத நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அந்த ரீதியா இந்த தத்துவ மாத்திரிகைங்கிற ரகசியம், மாத்திருக்கா அப்படிங்கிற சப்தத்துக்கு அக்ஷரமாலான்னு பேரு. இந்த மாத்திருக்கையானது என்ன சம்ஸ்கிருதத்துல மொத்தம் ஐம்பத்தி ஒரு அக்ஷரங்கள் இருக்கு. அது 51 அக்ஷரங்களை ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு வாக்கியம் வீதமாக 51 வாக்கியங்கள்ல இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார். அதுல இந்த தத்துவங்கள்ல மூணு விதமான தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சேதன தத்துவம், அச்சேதன தத்துவம் அப்படிங்கிறதாக மூணு தத்துவம். அதுல முதல்ல ஈஸ்வர தத்துவமானது அஞ்சு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு, பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு. சேதன தத்துவமானது பத்தர் முக்தர் நித்தியர்னு மூணா பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அச்சேதன தத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 30வது சூர்ணிக்க. இப்படி பரமசேஷியாயும் துவாரசேஷியுமாய உள்ள பர அவர ஆத்மாக்கள் இருவரிலும் வேறுபட்ட அச்சேதனதத்துவம் திரிகுணமென்றும் அத்ரிகுணமென்றும் இரண்டு வகையாயிருக்கும். அதில் அத்ரிகுணம் காலமென்னும் சுத்த சத்தமென்னும் இரண்டு வகையாயிருக்கும். தத்துவத்தை அச்சேதன தத்துவங்கிறது ரெண்டா பிரிச்சார், திரிகுண தத்துவம்னு ஒண்ணு, அத்ரிகுண தத்துவம்னு ஒண்ணு. அதுல திரிகுண தத்துவத்துக்கு பிரகிருதின்னு பேரு. அத்ரிகுணத்துல காலம் சுத்த சத்துவம்னு ரெண்டு விஷயம் வரும். இது எப்படி இருக்கு அப்படின்னார், இதுல அச்சேதன திரவியமான தர்மபூத ஞானத்தோட கூட நாலு வகையன்னு என்ன இது என்னலா இருக்க இத்தை சரீரமாக கொள்ளாமையாலும் பிரயோஜன விசேஷத்தாலும் இவை மூன்றையும் வகுத்து அனுசந்தித்தார்கள். சரி, அப்ப திரிகுணம் காலம் சுத்த சத்தம் தர்மபூத ஞானம் நாளும் அச்சேதனமா இருந்தாலும் இங்க த்ரிவித சேதன த்ரிவித அச்சேதனன்னு சாதிச்சார் பாஷ்யக்கார. சுவாதீன த்ரிவித சேதனா சேதன அப்படின்னு அச்சேதனத்துல மூணு தான் சாதிச்சார், நாலு இருக்கேன்னு கேட்டுண்டார். அதுக்கு காரணம் தர்மபூத ஞானத்தை சில தர்மபூத ஞானத்துக்கு அச்சேதனத்துவம் இருக்கு, சுயம் பிரகாரிதும் இருக்குங்கிறதுனால அஜடத்துவம் இருக்கிறதுனால அதை தனியா வச்சுருக்க அச்சேதன வகுப்புக்குள்ளதான் இருக்கும். சரி, அதுல இந்த திரிகுணம் எப்படி இருக்குங்கிறார், இத்திரிகுணத்தினுடைய காரண திகையும் காரிய திகையும் கூட பிரகிருதி மானாங்கார மனங்கள் குறையும் புலனும் பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் என்று பிரித்து சாஸ்திரம் சொல்லா நிற்கும். இந்த பிரகிருதி இருக்க, பிரகிருதிங்கிறது 24 தத்துவம். அந்த 24 தத்துவங்கள்ல பூர்வபூர்வ விஷயம் உத்தரோத்தரத்துக்கு காரணமா நிற்கும். அதனால பிரகிருதி விகிருதி பிரகிருதி விகிருதின்னு மூணாக பிரித்தார்கள். சில கேவல பிரகிருதிகளாய், சில கேவல விகிருதிகளாய், சில பிரகிருதி விகிருதிகளாய் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரங்கள்ல காட்டப்பட்டிருக்கு. அதுல இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு காரணாவஸ்தையா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக ஆழ்வார் திருவாய்மொழியில சாதிச்சதான ஸ்ரீசுக்தி எழுக்கிறார். பிரகிருதி மானாங்கார மங்கவொட்டன் மாமாயை திருமால் எரிஞ்சோரமேய நங்கள் போனே யானே நீயாகி என்னை அழித்தானே பொய்ந்து பொங்கையும் உலனும் பொறியைந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே அப்படின்னு ஆழ்வார் மானாங்கார மகனங்கள், பிரகிருதி மானாங்கார மகனங்கள், பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கர்மேந்திரியமும். அதனால மாமாயை திருமா நங்கள் கோனே யானா என்ன எழுத்தானே பொங்கு ஐம்புலன் பஞ்சேந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்களுக்கு பொறி ஐந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அதெல்லாம் இங்கு உயிரே பிரகிருதி மான அகங்கார மனங்களே மனசு அகங்காரம் அதுக்கு அப்படின்னு மேல் மேல் தத்துவங்கள். அப்ப அகங்காரத்திலிருந்து உண்டானது இந்திரியங்கள், அந்த அகங்காரமானது மான்னு சொல்லக்கூடிய மகத்திலிருந்து உண்டாச்சு. அப்ப கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு உற்பத்தியா இருக்கிறது அகங்காரம், அகங்காரம் உண்டானது மகத்து, இதெல்லாம் ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அந்த ரீதியா நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காமிக்கிறார். இது இவற்றில் குணசாமியத்தை உடைய மூல பிரகிருதியில் ஒரு பிரதேசத்திலே பகவத் சாமியத்தாலே சங்கல்பத்தால் நிகழ காலமான குணவைஷமியம் அடிக சாத்திக ராஜச தாமசங்களன்னு குரு உடைத்ததான மகான் பிறக்கும். இப்ப இதுல முதல்ல பிரகிருதி மகத்து அகங்காரம், இந்த மகத்திலிருந்து இந்த மகத்தானது பிரகிருத்தில சாமியாவஸ்தையா இருக்கிறதுக்கு பிரளயம்னு பேர். சத்துவம் ரஜசு தமசு மூணு சாமியமா இருக்கிறச்சு அதுக்கு என்னன்னு பேரு பிரளயாவஸ்தைன்னு பேரு. பிரளயாவஸ்தையில ஒரு பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தினால ஒரு வைஷமியம் தோன்றது, அப்ப சிருஷ்டி உண்டாருது, அப்ப சிருஷ்டியில உண்டாருது மகத்து உண்டாருது, அதுதான் மகான் பிறக்கும்னு சாதிச்சார். அந்த மகத்திலேருந்து உண்டாருது அகங்காரம். அந்த அகங்காரத்தை ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம் சாத்விக அகங்காரம் மூணு விதமான அகங்காரம் உண்டு. அதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் மனசுங்கிறதான ஒரு இந்திரியம். ராஜச தாமச அகங்காரங்களாலே பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச பூதங்கள் உண்டாருதுன்னு சொன்னார். இதுல அஞ்சு பூதங்கள் கடைசியா சொன்ன பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம்ங்கிற அஞ்சு பூதம் எப்படி இருக்குனார் சாஸ்திரங்கள்ல திருவத்கூர்வத உபதேசாத்திருக்கு. அப்ப பெருமாள் திருவத்கரணம் பஞ்சீகரணம்னு ரெண்டு காரியத்தை பண்றார். அந்த பஞ்சீகரணம்னா என்னன்னா எல்லா பூதங்களுக்குள்ளயும் எல்லா பூதமும் கலந்திருக்கும். அப்ப சத்த அந்த பூதங்களுக்குள்ள எல்லா தன்மாத்திரைகளும் இருக்கும். என்னென்ன சப்த ரச ஸ்பர்ஷ ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு விஷயங்கள், இந்த அஞ்சு விஷயங்கள் பிருத்திவிங்கிற பூதத்துல அஞ்சு அஞ்சு தன்மாத்திரைகள் கலந்திருக்கும். ஜலத்துல நாலு, தேஜஸ்ல மூணு, வாயுல ரெண்டு, ஆகாசத்துல ஒன்னு. இந்த ஆழ்வார் சாதிச்சிருக்கார். ஊனிலாய வைந்துமாய் புனர்க்க நின்ன நாங்குமாய் தீனிலாய மூணுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் நீனிலாய தன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்ன நினைக்க வல்லரே. திருமணிபுரான் திருச்சந்த விருத்தத்துல சாதிக்கிறார். அதுல பூனிலாய வைந்துமாய் பூமியில அஞ்சு தன்மாத்திரைகளுக்கு என்னென்ன சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்னு அஞ்சு தன்மாத்திரைகளோட கூடினதாக பூமி இருக்கு. அதுக்கு மேல தேஜஸ் பூமிக்கு மேல ஜலம். பூனிலாய வைந்துமாய் புனர்கண்ணின் நாலுமாய் தேஜஸ் ஜலத்துல இருக்கிறது நாலு, என்னென்ன சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம்னு நாலு. அதுக்கு மேல தீனிலாய ஒண்ணுமாய் ஜல அக்னியில இருக்கிறது மூணு, என்னென்ன சப்த ஸ்பர்ஷ ரூபம். சிறந்த கால் இரண்டுமாய் கால்னா காத்துக்கு கால்னு பேரு, காத்து ஆகாசத்துல காத்துல இருக்கிறது ரெண்டு குணம் சப்த ஸ்பர்ஷம். மீனிலாய ஒண்ணுமாகி மீன் அப்படிங்கிறது ஆகாசத்துக்கு பேரு, அதுல ஒன்னு சப்தம்ங்கிற குணம். அதனால இப்படி ஒண்ணுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லரே அப்படின்னார். இது அதுதான் தேசியன் சாயகத்தை. இப்பூதங்கள் ஐந்தும் குணங்கள் ஐந்தும் நிற்கும் அடைவை பூனிலாய வைந்துமா என்கிற பாட்டின்படியே அனுசந்திப்பது அப்படின்னு சாதிச்சார். இப்படி மகத்து தமதிலிருந்து உண்டாகிறது பலபடியா உண்டாக கஷேத்திரஜருக்கு இதுக்கு மாய மயக்குகளால் இன்புறும் விளையாட்டுடையானுக்கு இச்சானுவர்த்தியானது காலம் அப்படின்னு மேல கால சத்தத்தை சாதிச்சார். இது எப்படி இருக்கு அப்படின்னார், இது திரிகுண திரவியமாகிற பெருங்கடலில் அலைகளும் முறைகளும் குமிழிகளும் போல ஆவது ஆவது அழிவதாய் வருகிற பிரவாகம் அனாதியான விச்சேதம் மற்ற மரப்போருகைக்கு அடி பல பல மாய மயக்குகளால் இன்புறும் விளையாட்டுடையானுக்கு இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பத்து ஏதும் அல்லல் இலனே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்சார். அத்தை எடுத்து காங்கிற இப்படி சர்வேஸ்வரனுக்கு இந்த திருக்குறள் இச்சானவர்த்தியானது காலம். இந்த லோக சிருஷ்டி சம்ஹாரம் சிதி எல்லாம் பண்றதுக்கு இந்த வியாபாரத்துக்கு அனுகுணமா இருக்கிறது இந்த காலம்ங்கிறதான தத்துவம். இந்த கால தத்துவத்தை அடுத்தது சொல்றேன். இந்த கால தத்துவம் ஈஸ்வரனுக்கு இந்த லீலை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னார். இந்த காலத்தினாலதான் இந்த லோகத்துல காரியங்கள்லாம் ஆறுது. இது கணம் ஆரம்பித்து கலான்ங்கிற ஆரம்பிச்சு பரார்த்த கால பர்யந்தமாக இது எத்தனையோ காலம் அனந்தமா காலம் உண்டாருது அப்படின்னு கால சப்தத்தை சொன்னார். அந்த கால தத்துவம் ராஜ்யம் பண்ணாத ஒரு இடம் இருக்கான்னு கேட்டா அங்க அதுக்கு சுத்த சத்துவம்னு பேரு. சுத்த சத்துவத்து கால தத்துவம் உண்டேயாகிலும் அங்குள்ள காரியங்களுடைய உற்பத்தியாதிகளுக்கு இங்கு அடைத்த கால விசேஷம் நியாமகம். மோட்சத்துல காலம் உண்டு, ஏன்னா சதா பஷ்யந்தி சூரியகான்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால சதா இத்தியாதி சப்தங்களுக்கெல்லாம் காலவாச்சக சப்தங்கள் இருக்கிறதுனால காலம் உண்டுதான், ஆனா காலகிருதமான காரியம் இல்லேன்னு அர்த்தம் இப்படி காமிச்சார். அதனால அதுக்கு வைகுண்டத்துக்கு என்னன்னு பேருனார். இதன்படியை பார்த்தால் பரமயோகி வாங் மனச அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவமாய் சேனுயர் வானம் என்னும் தெளிவிசும்பு என்னும் பொன்னுலகு என்னும் கலங்கா பெருநகரம் என்னும் மாக வைகுந்தம் என்னும் சொல்லுகிறபடியே சொல்லப்பட்ட வேறுபாடை உடைத்ததாய் பிரம்மாதி பதங்களும் நரக துல்லியமாய் தோத்தும்படி அபரிமித ஆச்சரியங்களான போக்ய போகோபகரண போகஸ்தானங்களை உடையதாய் சர்வேஸ்வரனுக்கும் நித்தருக்கும் முக்தருக்கும் விக்கிரஹாதி ரூபேன விசித்திர பிரவாகமாய் இருக்கும். இந்த சுத்த சத்துவம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா. அதுக்கு என்னென்ன பேரு அப்படிங்கறது ஆழ்வார் என்ன சாதிச்சிருக்காருங்கிறார். தெளிவிசும்பு கடிதோடு தீவிளைத்து மின்னுலகம் உளு முகில்கால் திருமூழி களத்துறையும் ஒன்றுடற்கு தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துணிவார்குழலார்க்கு என் தூதுரைத்தல் செப்புமினே. திருவாய்மொழியில 9-ஆம் பத்துல வந்திருக்கு. அதுல உளு முகில்கால் திருமூழி களத்துறையும் ஒன்றுடற்கு தெளிவிசும்பு திருநாடா தெளிவிசும்பு அப்படின்னு சுத்த சத்துவமயமான ஆகாசத்தை தனக்கு பரமாகாசத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கான்னு ஆழ்வார் சாதிச்சார். இதே ஆரம்பத்துல பொன்னுளாளீரோ புவனி முழுதாளீரோ நன்னள புள்ளினங்கால் வினையாட்டியே நான் இருந்தேன்ங்கிறதுல பொன்னுலகுங்கிற சாதிச்சார். அதுக்கு மேல கலங்கா பெருநகரம் மாக வைகுந்தம் காமிச்சார். 3-ஆம் தெரு வந்ததுல அவனே அறுவரை நிறைகள் காத்தான் அவனே அவனி மருதம் சாய்த்தான் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்ணார் இளங்கா புறமெரித்தான் இது. அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டி என்ன சாய்ச்சி. இதுல 3-ஆம் திருவந்தாதியில கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டி என்ன ஆழ்வார் 3-ஆம் திருவாழ்வார் சாதிச்சிருக்க. அதுக்கு மேல மாக வைகுந்தம் ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இராப்பகல் என்னையே அப்படின்னு மாக வைகுந்தம்ங்கிற சப்தத்தை ஆழ்வார் காமிச்சிருக்க. அப்படிப்பட்டதான இந்த வைகுண்டம் இருக்கே இது எப்படி இருக்குன்னார், பிரம்மாதி பதங்கள் எல்லாம் நரக துல்லியமாய் தோத்தும்படி பிரம்மலோகங்கள்லாம் நரகமா தோத்தும்படியான ஆச்சரியமான ஒரு இதை உடையதாக இந்த போகத்தை உடையதா இருக்காம் இந்த வைகுண்டம். இப்படிப்பட்டதான தத்துவங்கள் ஒரு ஆகாரங்களால இப்படி இந்த தத்துவம் இது சுத்த சத்துவம்ங்கிறதான தத்துவம். இப்ப சேதன தத்துவம் அசேதன தத்துவம் இந்த தத்துவங்களை பிரிச்சோம்னா பரதத்துவம் அவர தத்துவம்னு பேரு. இந்த பராவர தத்துவங்களுக்குள்ளே பரதத்துவங்கிறது ஸ்ரீமானான நாராயணன் பரதத்துவம், நாராயணன் தவிர்த்து மிச்ச தத்துவங்களுக்கெல்லாம் அவர தத்துவம்னு பேரு. இந்த அவர தத்துவங்கள் ரெண்டு, ஒன்னு சேதன தத்துவம் இன்னொன்னு அச்சேதன தத்துவம். இந்த சேதன தத்துவம் தான் பத்த முக்த நித்தியம்னு மூணா பிரிச்சிருக்கு. அச்சேதன தத்துவம் காலம் சத்தம், காலம் சுத்த சத்தம் பிரகிருத்தின்னு மூணா பிரிச்சிருக்கு. தர்மபூத ஞானம் அதுக்குள்ள அந்தர்பூதமாறுது. இப்படி பராவர தத்துவங்கள் இரண்டுக்கும் ஓரோரு ஆகாரங்களே சாதர்மியம் உண்டே ஆகிலும் விசேஷ ஆகாரத்தாலே வேறுபட்டு சேஷ சேஷி பாவ நியந்திர நியாமிய பாவ வியாபிய வியாபக பாவ ஆதார ஆதேய பாவாதிகளாலே இவை ஒட்டிலிருக்கும் நிலையை பிரணவத்திலும் சத்தியசப்தத்திலும் புருஷ சப்தத்திலும் நாராயண சப்தத்திலும் புருஷோத்தம சப்தத்திலும் கரந்த பாலுள் நெய்யே போல் அடியேன் உள்ளான் இத்தியாதிகளாலே மூனில் உயிரில் உணர்வில் நின்ன உன்னை உலக நின்னோட உண்ணி இருக்கவே நிற்றி இத்தியாதிகளும் கலங்க சுருங்க அனுசந்திக்க பிராப்தம். இதை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத சாதிச்சார். என்ன அப்படின்னார், இந்த பெருமாள் எப்படிலாம் இருக்கான் அப்படிங்கறது இந்த பரதத்துவமானது சர்வசேஷிய பரதத்துவத்துக்கும் அவர தத்துவத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சாதிச்சார். இந்த பரதத்துவம் பராவர தத்துவங்கள் இரண்டுக்கும் ஓரோரு ஆகாரங்களே சாதர்மியம் உண்டு. பரதத்துவம் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கும் சேதனனுக்கும் சேதனத்துவேன ஆகார சாமியம் உண்டு. ஈஸ்வரனுக்கும் அச்சேதனத்துக்கும் விபுத்துவேன ஆகார சாமியம் உண்டு. அதனால ஓரோரு ஆகார சாமியம் சாதர்மியம் உண்டே ஆகிலும் விசேஷ ஆகாரங்களாலே வேறுபட்டு. விசேஷ ஆகாரங்கள் என்ன, ஈஸ்வரன் சேதனமாயும் விபுவாயும் இருக்கான், அதனால சேதன விலக்கணன். விபுவா இருக்கிறதுனால சேதன விலக்கணன், இவன் சேதனா இருக்கிறதுனால அச்சேதன விலக்கணன், அதனால வேறுபட்டு. அப்ப இதுக்கு ஈஸ்வரனுக்கும் இந்த சேதனா சேதனங்களுக்கும் எப்படி சம்பந்தம்னா சேஷ சேஷி பாவ சம்பந்தம், நியந்திர நியாமிய பாவ சம்பந்தம், வியாபிய வியாபக பாவ சம்பந்தம், ஆதார ஆதேய பாவ சம்பந்தாதிகளாலே ஒன்றை நிற்கும். இந்த ஆதாரத்தை ஆதாரம் ஒன்னு ஆதாரம் இன்னொன்னு ஆதேயம், ஒன்னு சரீரம் இன்னொன்னு ஆத்மா, ஒன்னு வியாபியம் இன்னொன்னு வியாபகம், அதனால ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். அதுதான் ஆழ்வார் சாதிகரிச்சு எப்படி சொன்னார். இதெல்லாம் எங்க தெரியுதுன்னா பிரணவத்துல தெரிகிறது, சத்திய சப்தத்துல தெரிகிறது, புருஷ சப்தத்துல தெரிகிறது, நாராயண சப்தத்துல தெரிகிறது, புருஷோத்தம சப்தத்துல தெரிகிறது. இத்தனையும் சொல்லிதான் இது ஆழ்வார் சொல்றச்சே கரந்த பாலுள் நெய்யே போல். பால்ல நெய் எப்படி இருக்க, அதோட வேற அபின்னமா இருக்கு. ஆனா பால் வேற நெய் வேற இல்லையோ, இருந்தா கூட எப்படி நெய்யானது பாலுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே அந்த பூதமா இருக்கோ, அது மாதிரி இந்த சேதனா சேதனங்களாகிற பாலுக்குள்ள இந்த நெய்யுங்கிற பரமாத்மா இருக்கான். கரந்த பாலும் நெய்யே போல் இவற்றுலெங்கும் பிறந்த மாயா பாரதம் புருதமாயா நீயின்னே சிறந்த கால் தீ நீர்வான் மண் பிறவு மாய பெருமானே. கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுலெங்கும் கண்டுகள் இறந்த நின்ன பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே அப்படின்னார் ஆழ்வார். அதுக்கு மேல அடியேன் உள்ளான், அது திருவாய்மொழியில எட்டாம் பத்துல அடியேன் உள்ளான் உடனுள்ளான் அண்ட தகத்தான் புறத்துள்ளான் படிய இதுவன் உரைக்கலாம் படியன் நல்லன் பரம்பரன் அப்படின்னு. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான், அடியேன்கிறது சேதனன, உடல்ங்கிறது அச்சேதனம். இப்ப சேதனா சேதனங்களுக்குள்ளே இவன் இருக்கான், அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்ட தகத்தான் புறத்துள்ளான் சர்வவியாபித்வத்தை பேசினார். எப்படி ஊனில் உயிரில் உணர்வனில் நின்ற உன்னை உணர்ந்தேனே, யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் யாருக்கும் முன்னோனை தானும் சிவனும் பெருடுமாகி பனைத்த சனி முதலை தேனும் பாலும் கண்ணலம் அமுதமாகி தித்திப்ப என் ஊனில் உயிரில் உணர்வனில் நின்ற ஒன்றை அப்படின்னு. ஊன் அப்படின்னா மாம்சம், உணர்வுங்கிறது ஞானம் அறிவு, உணர்வில் ஊனில் உயிரில் உயிர்ங்கிறது ஆத்மா. அப்ப எல்லாத்துக்கும் ஆத்மா என்னுடைய சரீரத்துல இருந்தா, என்னுடைய தர்மபூத ஞானத்துல இருந்தா, என்னுடைய ஆத்மாவில இருந்தான்னு சாதிச்சு நின்ற உன்னை உணர்ந்தேனே. அதுக்கு மேல உலக நின்னோடு உன்னி நிற்கவே நிற்றி திருச்செந்தபுரத்துல உலகு தன்னை நீ படுத்தி உள்ளொடுக்கி நீ வைத்தி உள்ளொடுக்கி வைத்தி மீண்டு உலகு தன்னை பிறத்தியோரிடத்தை எல்லை எல்லால் உலக நின்னோடு ஒற்றி நிற்க வேறு நெற்றியாதலால் உலகில் தன்னை உலகில் நின்னை உள்ள சூழல் யாவர் உள்ளர் வல்லரே. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா உலகு நின்னோடு ஒன்னு நிற்க, பிரளய காலத்துல உலோகம் ஒன்னிடத்துல ஒட்டும்படியாக வேறு நிற்றி ஆதலால் நீ அவளை காட்டில விலட்சணமாக நிற்கிறாய் அப்படின்னு சர்வேஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவத்துக்கும் பரதத்துவத்துக்கும் பரதத்துவ அபர தத்துவங்களுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறத ஆழ்வார்கள்லாம் சாதிச்சிருக்கார். அந்த ரீதியா நாம் அனுபவிக்கிறோம்னு இதுல காமிச்சு இத்தத்துவ விவேகத்துக்கு பிரயோஜனம், இப்படி தத்துவ மாத்திரைக்கு அதிகரிக்கிறதுக்கு பிரயோஜனம் தன் விசேஷங்களை அறியாமையாலே வருகிற பிரகிருதி ஆத்ம பிரமமும் தன் விசேஷத்தை அறியாமையாலே வருகிற சுதந்தாத்ம பிரமமும் கழித்து தான் சொரூபத்திற்கு தியாஜ உபாதேயமான புருஷார்த்தங்களை தெரிந்து விபரீத அபிசந்தி நிவர்த்தியையும் பிராபிய ருச்சியையும் பிறந்து பிராபக சாபேட்சனாக. அப்ப இதுல இந்த சுதந்திராத்மா நிதீஷாத்மா தேகாத்ம பிரமங்கள்லாம் போக்கி எம்பெருமானக்கே உமக்கே நாமாச்செய்வோம் மற்றனங்காமங்கள் மாத்துன்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த தத்துவ மாத்திரிகையோட தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனம்னு சாதிச்சார். திருநாரணன் என்னும் தெய்வம் சித்தும் அசித்தும் என்ன ஒரு நான் பெருநான் வரை மூடி பேசிய தத்துவம் தத்துவம் உன் இவை கேட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் உய்யும் வகை என்னை உன்னுரக உன்னுகவார் இருநாள் எழுத்தில் இதய எங்களோதிய எங்குணரே. அங்க ஆச்சாரியாள் எப்படிப்பட்ட வளர்ந்தார் இருநாள் எழுத்து துருவஷ்டாட்சரம் இருநாள் எழுத்து 2x4 8 எழுத்துக்களுடைய ஹிருதயம் அஷ்டாட்சரத்தினுடைய ஹிருதயத்தை 8 குணங்களுடைய ஆச்சாரியால் எழுதினாலாம். 8 குணங்கள் என்னென்ன அப்படின்னார் அப்ப அவளுக்கு கருணை பொறுமை அது மாதிரி பொறாமையின்மை சித்தம் சத் சம்பிரதாய டம்பா சூயாதி முக்தம்லாம் சாய்ச்சாரம் இல்லையாது சுத்தமா இருக்கிறது அப்புறம் வந்து எதக்கண்டும் வருந்தாம இருக்கிறது எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைக்கிறது பேராசை இல்லாம இருக்கிறது ஆசை இல்லாம இருக்கிறது இதெல்லாம் 8 குணங்கள். இந்த 8 குணங்கள் ஆச்சாரியாளுக்கு இருக்கு. இந்த ஆச்சாரியால் என்ன பண்ணா எங்களுக்கு இந்த அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை எப்படி காமிச்சார்னார் திருநாரணன் என்னும் தெய்வம் தெய்வமும் சித்தும் அசித்தும் என்று திருநாரணன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டி விசிஷ்டனான ஸ்ரீமன் நாராயணன் அவன் தான் பராதத்துவம் அவர தத்துவம் இது சித்தும் அசித்தும் என்று பெரு நான்மறை மூடி பேசிய தத்துவம் மூன்றுவே கேட்டு இப்படி வேதாந்தங்கள்லாம் பேசின அந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் உய்யும் வகையன்னு ஒன்றுகவார் இப்படி சர்வருக்கும் அதிகரிக்கலாம்படியாக ஆச்சாரியால் இருநாள் எழுத்தில் இதயங்களோதிய என்குணர் எங்க ஆச்சாரியால் எழுதி வச்சார்னார். காரணமாய் உயிராகி அனைத்தும் குல உயிராகி அனைத்தும் காக்கும் கருணமுகில் கமலையுடன் இளங்குமாறும் நாரணனார் வடிவான உயிர்க்கெல்லாம் நாம் என்று நல்லடிமை கேட்குமாறும் தாரணீர் முதலான மாயை காலம் தனிவான் என்றவை உருவந்தான தன்மைதானும் கூறிணிசீர் மதியுடைய குருக்கள் குருக்கள் காட்ட குறிப்பிடம் நான் கண்ட வகை கூறினோமே. ஆச்சரியா சொல்றார் காரணமாய் உயிராகி அனைத்தும் காக்கும் கருணமுகில் கமலையுடன் இலங்குமாறும் நாரணனார் வடிவான உயிர்க்கெல்லாம் இதுவரலும் பரதத்துவத்துல ஸ்ரீமன் நாராயணன் தத்துவம் எப்படி இருக்கார்னார் காரணமாய் சர்வ காரணமாய் உயிராகி ஆத்மாவாய் அனைத்தும் காக்கும் சர்வரட்சகனாய் கருணமுகில் கமலையுடன் பிராட்டி விசிஷ்டனா பெருமாள் இருக்கார்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தன்னுடைய வடிவான தன்னுடைய ஆத்மாவான இந்த ஆத்மா உயிருக்கெல்லாம் யாரு இந்த ஜீவனுக்கு அவர தத்துவங்களுக்கு நாம் என்று நல்லடிமை கேட்குமாறும் நாம் அவனுக்கு இந்த ஆத்ம தத்துவம் அவனுக்கு சேஷபூதங்களா இருக்கிறபடியையும் தாரடநீர் முதலாக மாயை காலம் மாயாங்கிற சப்தம் பிரகிருதியை சொல்லும் மாயாந்து பிரகிருதி வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம் உபநிஷத்து தாரணீர் முதலான மாயை காலம் தாரணி அப்படின்னா இந்த லோகம் பிருத்திவி முதலியதான மாயை அப்புறம் காலம்ங்கிற தத்துவம் தனிவான்கிறதான சுத்த சத்துவம் அப்ப பிரகிருதி காலம் சுத்த சத்துவம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கூரணி சீர் மதியுடைய குருக்கள் காட்ட நல்ல கூர்மையான புத்தியுடைய எங்க ஆச்சாரியால் காட்ட குறிப்புடன் நாம் கண்ட வகை கூறினோமே அவருடைய அனுகிரகத்தினால நாங்கள் அவரிடத்திலிருந்து அதிகரிச்ச விஷயத்தை இந்த ரகசியம் மாத்திருக்கேங்கிற கிரந்தத்துல சொன்னேன் சாய்ச்சார். தனந்தயரபி சகசைவ சுக்ரஹ சமுத்திதா நிதிரிவ வெங்கடேஷாத் பராவரஸ்திதி மிக தத்த மாத்திருக்கா கரோத்தியசௌ கரதல முக்தி கோபமாம். இந்த தத்துவ மாத்திருக்கை உள்ளங்கை நெல்லிக்கணி போல எல்லாருக்கும் சுலபமா அறியும்படியா பண்ணிருக்கேன்னு சகச்சார். இது யாருக்கு, யாருக்குன்னா ஸ்தனந்தையை ரபி, அம்மாட்ட பால் சாப்பிடக்கூடிய குழந்தை கூட இந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்குமா. அத அந்த அர்த்தங்களை கேட்ட மாத்திரத்திலேயே சகசைவ சுக்ரஹா, கேட்ட மாத்திரத்திலேயே புரிஞ்சுக்க சுலபமாய். சமுத்திதா நிதிரிவ வெங்கடேஸ்வரர், இந்த சமுத்திரம் வேதாந்தங்கிற சமுத்திரத்துல பெரிய நிதியை காட்டுமா போல நான் உள்ளே உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். பராவர ஸ்திதி மிக தத்துவ மாத்திருக்கா, பர தத்துவம் அவர தத்துவம் முதலியவற்றை காட்டக்கூடியதான இந்த தத்துவ மாத்திருக்கையை கரோத்தி அசோ கரதல மௌக்திகோபமாம், இந்த கரதல மௌக்திகமாக கையில உள்ளங்கையில வைத்த ஒரு முத்து போல உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன்னு சகச்சார். அதுக்கு மேல அக்ஷய சாந்தி மகரந்த பிரசக்தான் ரச பிரசக்தான் அபியர்த்ததே முரபிதங்கிரி சரோஜ பிருங்கான் காமம் பிரசீத யதாஹமனன்யபாவஹ கர்ணாமிருதானி பவதாமாதரேயம். அழகா சொன்னார், அக்ஷய சாந்தி மகரந்த ரசப்ரசக்தான். இந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அக்ஷய சாந்தி, குறை எல்லையற்றதான குறைவற்றதான சாந்தி ஆகிற மோட்சமாகிற மகரந்த ரசப்ரசக்தான் தேன் நிறைஞ்சிருக்கு. தவாமிருதி நிபாத பங்கஜே அப்படின்னு ஆளவந்த ஸ்தோத்திரத்தை இங்க காமிக்கிற, அபியர்த்தையே அத பிரார்த்திக்கிறேன். இது முரபித் அங்கிரி சரோஜ பிருங்கான், முரபித் அங்கிரி பெருமானுடைய முரண்கிற அசுரனை கொண்ட எம்பெருமானுடைய அங்கிரி சரோஜ பிருங்கான், திருவடி தாமரைகள் ஆகிற திருவடி தாமரைகள்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய வண்டு கூட்டங்கள் போல இருக்கக்கூடிய எங்க ஆச்சாரியாலை அபியர்த்தையே பிரார்த்திக்கிறேன். அவள்ட்டால அவளை என்ன பண்ணும், காமம் பிரசீதத எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி, எதா அகம் அனன்ய பாவகா, நான் அவரிடத்துல புகழும் அனன்ய பாவத்தோட கர்ணாமிருதானே பவதாம் ஆதரேயம், உங்களுக்கு இது ஆதரவுமாறு அமுதூட்டும் விஷயங்களை இது எல்லாரும் கேட்கணும்னு ஆதரவு ஆதரவோடு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ரகசியத்தை முடிக்கிறார். இது கவிதார்க்கிக சிம்மாசிய சர்வதந்திர சுதந்திரசிய ஸ்ரீமந்த் வேங்கடநாதச வேதாந்தாச்சாரியர்கள் தத்துவ மாத்திரக்கா சம்பூர்ணா. அடுத்தது ரகசிய மாத்திரைங்கிற ரகசியம், அது அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.